That's one we're doing a lot of football. We're doing a lot. ಶಮಿತಗಳಿ ದೋಷಾಂ ಪ್ರತ್ಯಭೋಗಾನುಬಂಧಾಂ ಕವಚಿತ ಗುಣಜಾತಾಂ ಸಮ್ಯಗಾಚಾರಯುಕ್ತಾಂ ಶ್ರೀತಜನ ಬಹುಮಾನ್ಯಾಂ ಶ್ರೇಯಸೀಂ ವೆಂಕಟಾದ್ರೌ ಶ್ರಿಯಂ ಉಪಜನನಿತ್ಯಂ ಶ್ರೀನಿವಾಸತ್ವಮೇವ ಕಣ್ಣಹರಿಗಿಣಯ್ಯಮಕ್ಷಿ ಸ್ವಾಟ್ಯಂ ஹரிவினையறிகிறி வினையும் கழிவும் வெற்று சென்ன மன வீடன்ன தெகிழவும் வெற்று சிறந்த வெறும் தீர்த்தங்கள் சிறந்த வெற்று புண்ணிய தென் புகழிதன புகழும் வெற்று பொன்னுலிகள் போகவெல்லாம் புனர்க்கும் வெற்று பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெற்று வேங்கட வெற்பன விளங்கும் வெற்றுகளும் வாழ் தேசிகன் இடையே ஒரு பத்னியாக்கி விடாதிருக்கா நமக்காக சொல்லி அனுபவிச்சு 108 ஸ்லோகங்களாலே எப்படி பராசரப்பட்ட பிராட்டி வச்சே ஸ்ரீபராசிரம் பண்ணாலோ அதே மாதிரி சுவாமியும் டெய் வச்சு திருக்குறள் 30 ஸ்லோகம் ஆச்சு. 31st ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பித்த வேண்டிய உள்ளது. இது வரைக்கும் அனுபவிச்சோம் மன்னிச்சிருங்க, அந்த நடுவில் அந்த 26 ஒண்ணு விட்டு போயிடுச்சு, அதை மட்டும் அனுகிரகம் பண்ணு. அது ஒண்ணு விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் 30 வரையும் ஆயிடுச்சு. நீங்க அதான் தன்யாஸ்மி சுவாமி தாசன் அடி 26 அதையேவயதி அவகாசதானாம் துரிதானாம் பவதி ஸ்வதேவ பீதிஹி. செய்யினா அவங்க பயம் கொடுக்கறது ஒரு சுபாவம் இல்லையோ இல்லையோ நம்ம கிட்ட இல்லை. நித்தியம் அஜானிக்கான பிராட்டி ஸ்வரூபம் நின்னாலும் தை யாருக்கு பயங்கரமா இருக்கா? துரிதானாம் பவதி ஸ்வதேவ பீதிஹி. இந்த பாபங்க எல்லாம் பயப்படுவான் தயாதேவிக்கார். எத்தனை சுபாவம் ஜெயாதேவிக்கு பயம் காட்டுறதும் உண்டு. யாருக்கு? பாபங்களுக்கு. பாபங்களுக்கு பயம் தருவது பாபங்கிட்ட நிர்தயா இருக்காள். ஓடி போடுறான் பாபங்கள்லாம். பாபங்கள் வச்சுட்டு அப்படி இருக்காள். ஜெயைக்கு பிரதான தகவல் எது? கருணை இத்தியாதி குணங்கள். அதனால ஒரே சமயத்தில் தருளஜிம்பத்தனான காமாஜாரத்துல பெரும் ஒரே தமிழ் ரெண்டு வருவாங்க கேட்டாங்க வந்துட்டு வரலாம். பார்த்தா ஒரே பயங்கரம் பிரதானப்பட்ட பீஷணி பிடிதிமையெல்லாம் உதறது துடிக்கிறது. புருவங்கள் புருவம் நெறியதபடி துடிக்கிறது பத்திரிகிறது. பயங்கரமான ரூபம் நிசம்பனுக்கு பக்கத்தில் பிரசாரம் இருக்கான். அவங்க பார்த்தா புரிஞ்சு இருப்பு ஒரு கண்ணு அழகான கண்ணி பிள்ளை அப்படி வருது. ஒரே சமயத்துல சமுதாயத்தை சொல்ல போற ஒரே சமயத்தில் ரெண்டு ஆகிருத்தியா குரவான ஆகுதி அன்பான ஆகுதி. அதே மாதிரி தயவுக்கு பாபத்தை பார்த்தா ஓட ஓட விளைட்டா பாபங்களுக்கு தயவை பார்த்து பயம். நமக்கு சாந்தமான சுரூபம் தயாரும் ஒரு குருதம் தயை ரொம்ப தயில என்ன பிரயோஜனம்? பெருமாள் எத்தனை வாசல் சோழப்பு இருந்தா கூட நமக்கெல்லாம் கருடைய உத்தம்பரம் பண்ணி பெருமாளை இணங்க வைக்கிறது தை. வரலாறு தேசிய அழகா சொல்ற பூயோபிகம் தவசதி எதிமே பவித்ரி யம்யாது துர்விடகவத்திரியாதனாது சம்யக் பவதி சரணாகதானாம் ரக்ஷிதா இது பிரிதம் வருடத்வரீயம். அழகா சொல்ற ஆஜீவந்த நான் சரணாகதன் பெருமாளை சேர்க்கிறவங்க தயவிட பெருமாள் யாரு வரதனுடைய கோபத்தில் நான் வாசலில் போட்டு மாட்டிருக்குவேன். சரணாகத ரட்சிதா அப்படி போர்டு போட்டுரு. அப்ப நினைக்கிறார் தேசியன் சரணாகதான் ரட்சிச்சார்னா நான் பாவம் தான் பண்ணிருக்கேன். என்ன ரட்சிக்கலாம் இந்த போர்டு எதுக்கு? புயோபிகந்த வசதி எதுவே பவத்ரி நிறைய பாவமான தீர்வு பண்றேன், உனக்கு கோபம் வருது, நரகத்தை தள்ளிடலாமான்னு கோபம் வருது. சகிக்க முடியாத நரகங்கள் குலசேகர சுவாமியர், எனக்கு நரகம் தெரியாதான் அவ்வளவு பாபம் எத்தையும் நரகம் இருக்கு. நரகாம் தக பிரகாமம் குலசேகர என்னை காப்பாத்து, நிறைய பாபம் பண்றேன், எண்ணி பார்த்து நரகத்தை தள்ளலாம் பார்த்தேன்னா நான் பண்ண பாபம் நரகம் இல்லைங்க, அவ்வளவு பாபம். அப்ப ஒரு பெரிய நரக சித்திரம் எனக்காக சொல்றது இல்லையோ, நரகாம் தக பிரகாமம் அதே மாதிரி என்ன பண்றேன், பாவம் நிறைய பண்றேன். இந்த தேசியன் நரகத்தை தள்ளிடலாம் அப்படின்னு எதுக்கு வாசல போடு போட்டுருக்க, சகநாயகம் பண்ணவர்களுக்கு நரகம் கிடையாது, சகநாயகத்தான் ரட்சிச்சாலும் வாசல போடு தொங்குறது, அது கேட்டு போட்டுருக்காரு. சம்யக் பவத்யதா சகநாயகத்தை நல்ல பேர் மரியாதை பண்ற நல்ல பேர் வச்சிருக்க, என்ன நரகத்தை தள்ளிட்டு பேர் என்ன விருது உனக்கு, கமலாவலையே தயாளு அவன் அந்த தயை கொண்டு வந்து யாரு தயாளுதான், நீ தயையுடைய பாத்திர பத்தியவன், அவன் அவனே கமலாவலையன், கமலாவல பிராட்டி அவர்களே வச்சிருக்க. அவ ஒரு பக்கம் நகைச்சியம் நாபராஜிதி யாரெல்லாம் தப்பு பண்ண சேர்த்து சொல்லிட்டே இருக்கான், ஸ்ரீபூரியெல்லாம் தயை வேறு இப்போ நிரூபணே நிஷ்கருணா கருணையே கிடையாது, என்ன நம்ம பண்ற பாபம் என்ன பண்ற, அதையே காட்சிதானாம் துரிதானாம் பாபங்களா எங்க இருக்கு காமி அப்படின்னு பெருமாளை காமிக்கிறான். அதெல்லாம் பயந்து ஓது வச்சு தயாதேவிக்கு அவன் பயங்கரம் உண்டு, எது பாபங்கள் இருக்கு, அதே மாதிரி பாவங்கள் அவருக்கு கருணை இல்லாதவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்கு பாவத்துக்கு பாவங்கள் இருக்கு, இப்படி கூட இருக்கலாம் தையை கோபமே வராது தையே வடிவு அப்படின்னா எனக்கு எப்படி ரெண்டு பக்கம் நிசம்பன மாதிரி ரெண்டு பக்கம் வைக்க எப்படி இருக்கு. சில பேர் மற்றவாளுக்கு அழகா உபதேசம் பண்ணுவா, தான் வச்சுக்க மாட்டான், பரவோபதேசே பாண்டித்யம் சர்வேஷாம் சுகரோகணம் தர்மே செய்ய மறுத்தான் மகாத்மனா நின்றா சரி போயிருக்க அழகா எல்லாரும் உபதேசம் பண்றா, இது ரொம்ப ரொம்ப சுலபம் உபதேசம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணாது, தான் பண்ணி அந்த முடியும் தானும் அனுசாரம் நிக்கணும், அவன் ஆச்சாரியால் அப்படி பாருங்க தர்மே செய்ய மறுத்தான் தர்மம் அனுசாரம் ரொம்ப கஷ்டம், தான் விட்டா அவங்களுக்கு மற்ற உபதேசம் பண்ணி விடலாம் சொல்றாரு. அதனால பயந்து ஓடுறது பாபங்கள், பயமும் போகணும் போகணும், பெருமாள் நல்ல குணங்களா இருக்கு, அவன் பயம் பெருமாள் பயம்ன்ற விஷயம்னா எதுவும் வேலை செய்யாது, சிச்சி பண்ண எதுவும் வேலை செய்யாது, பீஷாஸ்வாத்வாதப்பவதே பீஷோதே விசூரியா பீஷாஸ்வாதிச்சேந்திரச்சா காத்தார் ஏன்னா காத்து வீசிட்டே எல்லாருக்கும் வீசிட்டு இருக்கு, காத்து இல்லாத ஒன்றா பொருள் காண இருக்குமா, ஏன் வீசுறது ஸ்ட்ரைக் பண்ணாது லீவ் போடாது, ஏன்னா பெருமாள் பயத்தினாலே காத்து வீசது, பீஷோதேவி சூரியன் கரெக்டா காத்தாலும் ஒளியமான சூரியன், சூரியன் லோகம் ஏது அப்போ எதுதான் ஏன் ஒளியமான ரெண்டு நாள் கைக்கு வரலாம் லீவ் போட்டு போறோம் போட மாட்டோம், பெருமாள் பயம் பீஷாஸ்வாதே பீஷோதேவி சூரியா பீஷாஸ்வாத் அக்னி இந்திரன் இத்தியாதி அக்னி சொல்லணும்னா சுவாவம் இருந்தாலே அக்னி வேலை செய்யும், நான் சுட மாட்டேன் உட்காடுறதுனா எப்படி வேலை செய்யும், எதனால செய்யறான் பயம் ஈஷா இந்திரன் இப்படி எல்லா தேவையும் பெருமாளுக்கு பயந்து வேலை செய்யறார். பெருமாளுக்கு இவ்வளவு கருணையான வாசல்ய மாதுரிய காம்பீர் எல்லாம் பயங்கிற குணமும் உண்டு, இல்லைன்னா அது வேலை செய்யாது, நிசம் அது பயம் ஏழு போன கோபம் அது ஒரு ஜொலிக்கிறது, அதே நேரத்தில் பக்கத்தை பிரகாரம் கருணையான பார்வை, அதே நேரத்தில் எப்படி முடிகிறது சமுதாயர்கள் திசையத்தையும் தயாரையத்தையும் சொல்ல போற காமாதிகாரத்தை சொன்ன, அப்ப பயம் ஒரே நேரத்தில் பெருமாளுக்கு ரெண்டு முடியும் அகிலான சாமர்த்தியம் உள்ளவர்கள், அப்போ அதே மாதிரி ஒன்று தையைக்கு அந்த மாதிரி பாபத்தை விரட்டக்கூடிய ஒரு இதுவும் ஒன்று தையா இருந்தாலும் அது நமக்கு அனுகூலம் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் 26 ஸ்லோகம் 27 30 வரைக்கும் ஆயிடுச்சு. தயாதேவியின் பயத்தை சொன்ன அந்த கோபம் வந்து நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு பார்த்துச்சார். தயையே பெருமான கவசமா இருக்கான், யுத்தத்துக்கு போறேன் கவலை அங்கே போனா எதிர்ப்பக்கத்து வில்லு வில்லியா முதல்ல குத்தாது, நமக்கு குத்தாது பெருமாள் கோபம் வரக்கூடாதுன்னு கவசமாவே இருக்கா பெருமாள் கிட்ட. இவ்வளவு பாவம் பண்றோம், ஒரு ஓடி போய் பாபத்தை தரும் தரும் சாப்பிடலாம், சாப்பிட்டாலும் வயது எங்கேயோ இருக்கான். விருகோதரன் பேர் பீமனுக்கு எவ்வளவு வண்டி வண்டியா சாப்பிட்டா தான் வயல் ஒட்டிட்டு இருக்கான். அப்படி தயாதேவி வயல் ஒட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். எங்கிட்ட வந்தா நினைக்கும் நீ எங்கெங்கயோ போறியே தேசியம் சொல்ற, வயல் ஒட்டிட்டு இருக்க நினைப்ப வேண்டாமா, எங்கிட்ட வா நிறைய பாவம் நிறைய சாப்பிடலாம் நீ எப்படி சொன்னது. அதே மாதிரி சிவபெருமான சக்கரவர்த்தி முப்பதுல முடிச்சார், நான் தான் அபராதங்களுக்கெல்லாம் ஒரு கோபு சக்கரவர்த்தி தான், அபராதங்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா, உலகத்துக்கெல்லாம் ராஜா, எது பாவம் நான் தான் உன் முடிக்க. இப்ப 31வது சோகம் ஆரம்பிக்கும். அசிசீல குரு பக்தே அசிசீல கருணேஸ்மின் அக்ரதஸ்வாத விருத்தம் பகுதி ஜவனயோக்யே வாதமாதாரயேயம் விலகிரி கடகேடு வெந்தயத் சொற்பதீதைஹி மதுமதனதயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி. அசிசீல கருணேஸ்மின் எப்ப பெருமாள் சேர்க்க போனோம், மழை கூட வர வேண்டாம், ஏழை கூட ஏழை வயசாகி சொன்ன மழை வாக்கிருப்போம் பெருமாள் கிருப கிடைக்கும். அதனால எப்ப போனோம் உடம்பு நல்லா இதே பெருமாள் மழை ஏழு போய் சேவிக்கணும். சசிதில கருணேஸ்மின் சொஸ்தமாக்க தெரியும், அப்பவே போய வேண்டாமா, அப்புறம் போலாம் போலாம் கராசியம் பண்ண வேண்டாமா, நான் ஆபீஸ் போறேன் இப்போ தான் வயசு 30 40 தான் ஆகுது, ரிட்டையர் ஆண்டு போறேன்னா ரிட்டையர் ஆகிய உடம்பு எரிச்சு போகுது, பத்து தான் போகுது, எப்போ போறது எப்போ அனுசாரம் பண்றது. நினைச்சு சின்ன வயசே எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், பழக்கம் வரணும், ரிட்டையர் ஆனால் சரியாக மாட்டாங்க மற்ற பாவங்கள்லாம் எப்படி போகும், ரிட்டையர் ஆண்டு கராசியம் போறேன்னா எப்படி போறது, ரிட்டையர் ஆனவனே நமக்கு 80 வயசு ஆனா குழந்தைதானே அப்படியே கடாத வாசிப்பார், 80 வயசு குழந்தைய அப்ப எப்ப நினைச்சுக்கிறது மாட்டது. கரணை இந்திரியங்கள் சிதிலமாக ஆக்கும் போதே போகணும், அப்படியே திருமலைக்கு போகணும், இல்ல திருவடி வாரத்திலேயாவது இருக்கணும், அடிவாரம் மலை அடிவாரம் அது இல்ல கரணைய பெண்ணு உடம்பு நன்னாச்சே எல்லாத்தையும் பண்ணணும். தர்மத்தம் யமன் கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தர்மத்தில பயந்து பண்ணணும் போது ஆழ்வார் பெரிய ஆழ்வார் 10 14 சொல்ற இளம் வயசுல திருமண அனுஷ்டானம் போனோம், நித்திய கஷேத்திரம் போனோம், எல்லா வீரேசம் போனோம், பத்ரியாசம் போச்சு நினைக்கிறார். ரொம்ப கஷ்டம் பத்ரியாசம், இப்ப எவ்வளவுதான் இந்த காலத்துல சொல்லமா இருந்தாலும் அந்த காலத்துல வாகனங்கள்லாம் யார் திவ்யாசம் போகலாம் சாப்பிட்டு தரச்சு இப்ப நடந்தே போவான், செருப்பு போயிட்டு வண்டியில போயிட்டு கார்ல போயிட்டு பெரும் திவ்யதேசம் போக மாட்டான். அந்த காலத்துல திருமிங்க ஆழ்வார் போயிட்டார், கஷ்டப்பட்டிருக்காரு போட்டு ஐயோ இந்த வயசு சின்ன வயசே வராத போயிட்டேன், முற்ற முகத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வரைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்லவிருந்து அங்கு இடையாவும் பெற்றதாய் போல் வந்த வைத்து வெறுவரை ஊர் உயிரை வந்த பற்ற வாங்கி உண்ட வாயாம் வதறி வணங்குமே கிருஷ்ணன் இருந்திருக்கான். சொல்லிக்கா சொல்ற கிருஷ்ணன் அவதாரம் தான் நடத்தை, பெற்றதாய் போல் வந்த அந்த பூதனை ஒரு சன்னிபானம் பண்ணா உயிரை வாங்கினான் வந்தா கிருஷ்ணன் அவன் இங்க நல்லா வதிரியாசுவதற்கான எவ்வளவு கஷ்டம் இப்போ வந்திருக்கிறீங்க, எவ்வளவு வயசுலாம் போயிருக்கா திருமிங்க ஆழ்வார் மற்றவர்கள் சொல்ற இவ்வளவு கஷ்டமாச்சே வயசாக நீ சேர்க்க வேண்டாம் வதிரியாசுவத முற்ற மூத்து தோல் துணியா வயசாக என்ன ஆகும், வயசு ஆயிண்டே போகும், அவரு ஒரு தடி கேட்கும் தோல் துணியா தடி தறி வச்சுட்டு போனா கூட இவன் போறதுக்கு உடம்பு முன்னாடி வளையுமா, அவ்வளவு வயசாகி போட்டு வரும் முன்னடி நோக்கி வளைந்து இஷ்ட கால் போல் தள்ளி ஃபேக்டரியான கால் போல் கால் தடவாய் ஒரு கால் ஒரு கால் பிண்டிக்குவான் அங்கு இடையாமும் அவளை இழைச்சி போட்டீங்கன்னு பத்ரிகாசம் வர வேண்டாமா. ஒவ்வொரு பாதத்தையும் முதுகு பற்றி கிட்டவத்தால் முதுகு பிடிச்சிக்கலாம் வயசாக முதலியும் திசையெல்லாம் சொல்ற அந்த திசை வருவோம் ஒரு கோல் ஊண்டனம் அப்படி முடியல போறா கோல் விதிர் விழுத்து உடம்பு தலை சுத்தறது கடி சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இவன் சத்த போறது 10 கேட்கறது இருமல் போல இருமல் அது இங்க போக வேண்டாமா? இது என்ன பார்த்து வரவாரு எங்க கிழவரை பார்த்து வயசானவர் எங்க அப்பா இவர் ரொம்ப மூத்தவர் அப்படின்னு எங்க கேலியாகவும் இன்டர்நெஷன் பண்ற மாதிரி சொல்ற அளவு ஆசைவா அந்த திசை வார்த்தைக்கு போக வேண்டாம். பதிரியாசவம் ஒரிகள் போல் மீன் நரம்பெழுந்து ஊர்ந்திறந்து உள்ளவள் நெறிகையை நோக்கி கண்கொழந்து நின்று நெடுந்தாலும் நல்ல நரம்புதான் பெரிய தெரியும் கைசாய் போய் ரொம்ப சதையே இல்லை தயிர் வைக்க ஒரு மாதிரி நரம்பு அதுதான் தெரியும் ஊர்ந்தளர்ந்து சதை இல்லை உள்ளத்துல தைரியம் கிடையாது மனசுல கண் தொழில் நின்று நடுமுறை உறவுலாம் அது இன்னும் போக வேணாம் வரிகாசம் ஏதோர கண்ணிடங்கி பித்தள மூத்திருந்தி தாள்கள் நோவத் தம்மில் முட்டி தள்ளி நடவாவும் கண்ணு கீழே வருது கண்ணில் சோர கண் இழுந்துருது பொண்ணு பொண்ணு கண் இழுந்துருது பித்தள பைத்து மாதிரி பைத்து புத்தி மூத்து வயசான இருமல் வந்து சேர்றது கால் வலிக்கிறது தன் கால் தனக்கே புட்டிக்கிறான் தன் தன் உடம்பே தங்கே புட்டிக்கிறது அவ்வளோ வயிற்று தள்ளி நடக்கிறது தன் நடக்கமே தள்ளி தள்ளி இறக்குறான் அது மீது போக வேண்டாமா? பதிலியார் சொல்லணும் பண்டு காவரான வாரம் பாவையல் வாயமுதம் உண்டவாரம் வாழ்ந்த வாரம் உரைத்து இருமி கண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாவும் பண்டு காமதானவா எப்படிதான் இருந்தேன் சின்ன வயசுல இந்த அழகில பார்த்து எவ்வளவு பேர் மோதித்து வந்தா நினைச்சுக்கலாம் வயசான காலத்துல பாவையல் வாயமுதம் சீகளோடு இருந்தேன் அவ்வளவு சேர்ந்து சாப்பிட்டேன் விளையாட்டுல இருந்தேன் கேளிக்கையில் இருந்தேன் இப்படியா வாழ்ந்தேன் இதெல்லாம் நினைச்சேன் இப்ப சொல்லி என்ன வருவேன் இப்ப இருமலாம் உறக்க கால் கிடையாது தண்டு வச்சாதான் கால் தடி வச்சாதான் அது ஒரு கால் மூணாவது கால் சொல்லி வருது அது ஊண்டி ஊண்டி தள்ளி அப்படி கால் தடி வச்சிருந்தாலும் தள்ளி தள்ளி கிடக்கலாம் எப்ப போடுறது வித்தியாசம் இந்த திசை வரத்துக்கு போக வேண்டாமா? எய்த்த சொல்லோடு இளையோங்கி இருமிழைத்து உடலம் பித்தல் போல சித்தம் வேறாய் பேசி அயராகும் அத்தனந்தை ஈட்ட சொல்லோடு பேசுறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுகள் போல வருது இழையேங்கி போல வந்த நோய் வருது இருமரம் இழைக்கிறது உடம்பு இருமை இழைத்து உடலம் சித்தது போல வாய்ப்பு வந்து பேசிட்டு இருக்கான் உடலுக்கு வளருது அந்த திசை வரக்கூடாது இப்போ உடலுது இன்னைக்கு என்ன கிழமை கேட்பான் கிழமையை மாற்றி சொல்லுவான் எங்க வச்சு மறதி வரும் சித்தம் வெவ்வேறா போகும் எதையாவது உழைந்து போன திசையெல்லாம் வரும் சில பேருக்கு வயசான காலத்தில் எல்லாம் அவசரம் அசந்து போறான் அந்த திசை வரத்துக்குமே பதிலியாசம் போக வேண்டாமா? இனிமே அதை வரைக்கும் போகணுமே ஒத்தவாறு பற்பது ஐக்கிய போத வந்த உந்தவர் கண்ணு என்று செப்பும் நேர் நெங்கொங்கி எல்லா தாம் சிரியாத பொன்னம் அப்பாப்பா என்ன தொழுது இந்த கழிவு பண்றது என்ன சொல்லுவாரு எவ்வளவு கழிவு வயசாகி போச்சு நம்மளுக்கு உத்தரம் பண்றது சீ எல்லாம் வந்து போட வருது இப்படி உந்தவர் ஜனாதி சிசுவிட பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்க நான் என்ன அவசப்படுறேன் அப்படின்னு மற்றவாரம் சொல்லி சிரிக்க வைக்கமான இடம் பரிதாபமான இடம் ரொம்ப வயசான சில கஷ்டங்கள் நேர்மன் தொங்கி நெல்லார் காத்துக்கு வருவாங்கிட்ட இதெல்லாம் சொல்றது சொல்லுவான் இந்த திசை வரணும் அவருக்கு அப்புறம் எப்படி பதிலியாசம் போறது எவ்வளவு போகும் ஈசி போவன் ஈங்கு கிரேன் இருவிழத்தீர் உள்ளன் குறிவிட்டீர் என்று பேசும் கோலையங்கண்ணியல் வாழ் நாசமான பாசம் விட்டு நன்றி நோக்கிறது போக வேண்டாமா? ஈசி சீச்சிய ஆழ்வார் ஈசி சீச்சின்னு இது பண்ணே இருக்கான் இங்க பண்றான் கத்தின் இருக்கான் தேர்ந்து சில பேர் வராளாம் சொல்லி எப்படி இருப்பா சீச்சி இங்க இருக்காதியும் மனுஷாலாம் வரா என்ன பாக்குது இருபதே உள்ளன் கூகி வீட்டு அவங்கள போம் அப்படி நாசமான பாசம் பாசம் வர்றா அப்போ இதுக்கு சொல்றது அப்படி அதுக்கு அதுக்கு என்ன போக வேண்டாம் வலிவியாசம் புலங்கள் நெய்ய நெய்யில் மூத்து பொத்திருந்து உள்ள வழி கலங்கு ஐக்கில் போத ஒன்று கண்டவிதற்காவும் புலங்கள் நெய்ய இந்திரியங்கள்லாம் போயிட்டு காது கேட்கல கண் தெரியல வாய் நல்லா பேச முடியல உடம்புல சுவைசனம் தெரியல பஞ்சேந்திரிகளும் வேலை செய்யல பேசத்தான் அவளை வந்துருக்கும் இப்படி மற்ற பாட்டு சொல்றது பார்த்து மகசம் வருந்தது இதுக்கு இருக்காதா? ஐக்கில் போத ஒன்று இவ்வளவு வயசாகி போச்சு கண்ட பிதற்றா அவன் வளர்ந்து சொல்றதுக்கு செய்யறதுக்கும் இப்ப பேச்சு ஒரு கோரிக்கையா இருக்காது கெட்டதெல்லாம் சொல்லுவான் இந்த நிலை வார்த்தைகளை பத்திரிகாசகம் போய் இந்த துளசிதாமன் சேவிக்க வேண்டாமா என்று ஒன்பது பாசுகளாவே பதிலி போய் அனுபவித்த திருமணியாரா எப்படி நம்ம உபதேசம் பண்றார் அதுக்கு முன்ன போகணும். ஆழ்வார்களை ஆகவிக்கிற திருவாயில் கிணறுடைய இளமையை கெடுவதன் முன்னம் வளருடைய மாயோன் மருவிய கோயில் வளரிடம் மொயில் சோறு மாலரின் ஜோலை தளர் விலராகி சார்வதிகளில் கிடவுடைய இளமை இளமை போவதற்கு முன்ன பெருமாள் இருக்கிறது அது ஒரு மலைதான தெற்கு மலை திருவாரஞ்சோர மலையில நம்மாழ்வார் அழகான இளமை பொழுவன் தாண்டி போட்டு மீன் போ பெருமாள் கேள்வி வடலொலி மாயோன் மருவிய கோயில் பல பலரால் ஜொலிக்கக்கூடிய எம்பெருமான் திருவாரஞ்சி அழகர் அது கேள்வி அந்த அழகை பார்த்தாலும் அந்த மலைக்கு போறான் பகவான் நீ அழகெல்லாம் தாண்டி சேர்த்தவரை மீன் போ அழகான மாலஞ்சோவை பொயில் சூழ் மாலஞ்சோவை தளர்வு ஆகி போற கஷ்டம் உடம்பு சொத்தமா இருக்கும் போதே போய் பெருமாள் தேவி யுவாத் எப்படி பூர்ணமான ஆனந்தத்தோடு இருக்கான் சொல்ற போது இளமையா இருக்கணும் சாது நல்ல குணங்களோடு இருக்கணும் ஒரு எப்படி ஒரு பூர்ண மனுஷன் எப்படி இருக்கணும் யுவாவா இருக்கணும் நல்ல கல்யாணங்களோடு இருக்கணும் யுவாத்யாதிவாத்யாயகா நாலு பேருக்கு வேதங்கள் சொல்லி கொடுக்குற திறமையோடு இருக்கணும் மூணாவது ஆஹிஷ்டா எந்த சாப்பிட்டாலும் கல் சாப்பிடாது ஜெயிக்கிற வயசுனால நல்ல சாப்பிட்ற திறமை இருக்கணும் தேக புஷ்டி பிரதிஷ்டா ஒரு எண்ணம் உறுதியாக இருக்கணும் எண்ணத்துல ஆஹித்து பலிஷ்ட தேக பலம் இருக்கணும் இப்படி இருந்து இந்த லோகத்திற்கு அத்தனை ஐஸ்வர்யம் இவருக்கு இருக்கணும் இவர் இருந்தா ஒரு மனுஷன் பூர்ண மனுஷன் இருக்கலாம் யாருக்காவது அதனால யுவாவா இருக்கும் போதே தர்ம தளர்ச்சிக்கு ஆசைப்படணும் யுவ தர்ம புத்தி சாதி தர்ம புத்தி யுவாவிலே வரணும் ஆனா இப்ப என்ன அவசரம் நம்ம தான் சின்ன வயசாக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒதுக்கி தள்ளாத கூடாது அசிதில கருணை இருக்கும் இதை வைக்கிற விளையாட்டத்துல கடல் விலராகி அசிதில கருணை தஸ்மாதி பால்ய விவேகாத்மா சேகத்துவாடனா சின்ன வயசுல எவ்வளவு தேடி கடைபிடிக்கணும் அவன் புத்தி உள்ளவன் அத்தியவாத சதாம் தேவா திருவை பிராணினா துருவம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ எப்பா நாளைக்கு நீ இருப்பே அவன் தெரியுமா அத்தியவா மரணம் பார்க்க இப்ப வரும் இப்பவே வந்துடும் நாளைக்கு வரலாம் அடுத்த நிமிஷம் வரலாம் 100 வயசு இருக்க நிறைய 100 வயசுக்கு வரலாம் அது உனக்கு டைம் தெரியாது பாகம் கழித்தொன்று உழந்து உய்யவே பெருமலை எடுத்தான் பேரவை கோயில் பெருமலையில் வரும் மாலையின் ஜோதி பெருமலையிலே அடைவது திறமையில் திருவாண்டிர முறை அறிவார் கருமவன் பாகம் கழித்து இங்கே உழந்திருக்கும் நல்ல காலம் எங்கே செய்யணும் பாபங்கள் பால் ஜென்மம் ஜென்மாந்தங்களை பாபங்கள் அது கழிச்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு அனுபவம் பாவம் கழிக்கிறது முடியல அதுக்கெல்லாம் பாவம் கழிக்கிறது எப்பதான் அவன் தேர்வது பெருமாள் போய் வேண்ட வேண்டாமா பெருமலை எடுத்தான் இடதை கோயில் கோவத்தெறி தாங்கினான கிருஷ்ணன் ஆசிதா காப்பாற்றுக்குதானே பெருமலை கோவல்கங்கிரி அதே மாதிரி அந்த பெருமாள் தான் இங்க எழுதிருக்கான் பெருமை உள்ள கோயில் பெருமாள் என்று மலை வருமலை தவழும் மேகங்கள்லாம் மேக அப்படி தவிர்த்து வரலாம் அழகான திருமலை திருவாஞ்சோரும் திருமலையின் ஆழ்வார்கள் விவரிக்கிற அதுவே அந்த வேறு திறமையும் செய்தி பயணம் பெருமாள் பாவங்கள் கையண்டு உய்யவே கழித்து உயர்ந்து உய்யவே எப்படி போகும் பெருமாள் சேவைக்கு சேவை பாவங்கள் போகும் ஆத்து பெருமாள் சேவிக்கிறோம் உள்ளூர் பெருமாள் சேவிக்கிறோம் திருவக்ஷேத்த பெருமாள் சேவிக்கிறோம் கடை போச்சே வச்ச பெருமாள் எல்லாம் சேவிக்கிறோம் அகஸ்மாத்தினர் பெருமாள் சார் அவ்வளவு புண்ணியம் தரும் அதெல்லாம் பாவத்தை கழிச்சிடும் என் கடைக்கு போகலாம் பெருமாள் இருந்தார் பெருமாள் சேர்க்கிற அப்பா சில பாகம் போகும் கடைக்கு போய் பாகம் போகும் தரிசனாதி பெருமாள் அழகாக சேவிக்கிறதாலையும் கண்ணத்தளர்ந்து சேவிக்கணும் அனுபவிக்கணும் பெருமாள் பெருமையை தம் தரிசனாதி அகஸ்மாச்சமும் சாம் சம்மூட சேதசாம் அவனுக்கு எங்க புத்தி இருக்கு மூட புத்தி தான் இருக்கு பெருமாள் சேவிக்கும் போறியா எதிர்வரா வந்தா உண்டு அது ஒரு சூழ்நிலம் சுபாசனம் பெருமாள் சேவிச்ச மாத்திரத்துல இதெல்லாம் போதுனர் சுவாசனம் பெருங்காயி பெருங்காயில வாசனை வரும் இவன் பாவம் பண்றதுக்கு காரணம் போன ஜென்மத்துக்கு பாவம் அது இவன் ஞாபகப்படுத்தி மறுபடியும் பாபத்தை தான் தோன்றது. அந்த வாசனையினாலே குவாசனா வாசனை வந்து பாபம் பண்ண புத்தி வருது இல்லையோ, இதை பண்ணா நான் பண்ணா போலாம் அந்த பாபத்தை. குவாசனா குபுத்திச்சேன் பண்ணா என்ன கெட்டா போயிட்டு போறோம் எல்லாரும் பாபம் பண்றா அப்படின்னு புத்தி போய் சர்க்கம் வேற குதர்க்கம். இவன் நிறைய சேர்ந்து போற பாபம் கேட்டா அது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் கேட்டுப்பான். சாப்பிட சொல்லுங்க வயிற்று படிப்புக்கா இதுவெல்லாம் செய்யலான்னு ஏதாவது காரணம் நல்ல காரணமா அது குகேதுச்சே அதனால இவன் பாவமே கெட்டு போடும். குபாவச்சே இதெல்லாம் சேர்ந்தா நாஸ்திகனாராம். குபாதனா குபுத்திச்ச குதர்க்க நீதச்ச நிதயச்சயா குகேதுச்ச குபாவச்ச நாஸ்திகத்துவம் லயம் குகேது மயமா பாவமயமா ஆகிறான். அதனால பாபீதான் மௌலி பரியந்தம் பெருமாள் சேவிதம் திருவடி பீடம் பெருமாள் திருவடி மட்டும் சேவிக்க போறார். அது இயல்பிற்கு பீடம் பாதுகை பாதுகைகளுடைய பீடம் பாதபீடம் வேறு பாபீதான் அப்படியே சேவிக்கிட்டே வரும். கணுக்கால் பாதம் கணுக்கால் முழங்கால் தொலைகள் நாபி வயிறு திருமார்பு அது கழுத்து தோள்கள் காதுகள் இப்படி திருமுடி வரைக்கும் பெருமாள் அங்கம் அங்கமா சேவிக்கணும் அனுபவிக்கணும். பாபீதானே மௌலி பரியந்தம் பஷ்யதா புருஷோத்தம் அவங்களும் தான் புருஷோத்தம் மற்றவெல்லாம் அசமாள் அவன் சேர்த்துதா பாதகானி ஆசுவசந்தி பஞ்சமா பாதக சொல்லியா குரு தர்பகவான் சொர்ணஸ்தேயம் பிரம்மஹத்தி இப்படி நாலு பாதகங்கள் அவனோடு சேர்றது ஒரு பாவம். அஞ்சு பாதகங்கள் போகார் அனுபவித்து ஆகணுங்கிறார பெருமாள் சேவித்தா ஸ்ரீமேனியை சேவிக்கிறாரே பாதகங்களோடு போயிடுவார் பாருங்க. பாதகாணி ஆசிரிச்சந்தி சிம்பிள் உபபாதகம் அஞ்சமா பாதகம்னா ஆறு பாவம் மேல கிட்டத்தட்ட உபபாதகம் சொல்லுங்க அதெல்லாம் போகணும் அப்படி போகக்கூடியது சரியாக சக்தி கிட்டே பெருமாளை சேவிக்கணும் கேட்டையும் சேவிக்கணும். எப்ப போறது எப்ப போகலாம் கிட்டே ஏதாண்டு ஒரு வண்டி கிண்டி வச்சுட்டு புக் பண்ணிட்டு போனோம்னா நிச்சயமா வாழ்க்கை உடம்புல சக்தி இருக்குமா ஐயோ குழு பதிலிக்கு போறது. அதனால பெரிய அறிவிக்கிறாரு சர்க்காரத்து ஈடுபடாதே போறான் மரணம் வருது. வாயு வக்கம் வாங்கி வலித்த ஆர்ந்த நீர் கோழி கண்கள் மகிழ்ற்ற வாயு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தார ஒரு பக்கம் மலற்ற தீயொரு பக்கம் சேருவதன் முன்னம் அவஸ்தையெல்லாம் ஒற்றை பிரமாணம் சேர்க்க வேண்டாமா வயசாகி போச்சு மரணம் நெருங்குது வாய் வைத்திருக்கு இது வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வலி வருது போனா போனா வலி வருது வாயிலே அறிஞ்சு எல்லாரும் காக்கா வலிமா அவசப்படுறான் வயசாக வயசாக இதெல்லாம் வரும். ஆர்த்த நீர் ஆர்ந்த நீர் கோழி கண்கள் கல்லுன்னு காலம் இல்லாதே ஜலம் வரும். ஆனந்த பார்க்கணும் ஆனந்தம் வந்தால் கண்ட தண்ணி வரும். துக்கம் வந்தால் அடிச்சு உதச்சி துக்கம் வந்தால் தண்ணி வரும். பெருமையும் தண்ணி வரும் வயசானதுக்கு சுபாவம் ஆழ்ந்தனையில் கோழி கண்கள் மிழற்ற கண் சுழற்றது திரும்பி மாதிரி பெரிய அனுபவம் இது. தாயொரு பக்கம் ஐயோ போயிட போறானே தாய்க்கு பாசம் தாய் மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டா அவனுக்கு தாய் இருக்கா அந்த வயசுல ஐயோ போயிட போறானே தாய் ஒரு பக்கம் கலவரா தந்தை ஒரு பக்கம் எனக்கு பெருமாப்படவனா தேவன் இவனுக்கு நான் பெருமாப்படவேன் திசை வந்துருப்பேன் தந்தை ஒரு பக்கம் அவன் விசாரம் அவனுக்கு தார ஒரு பக்கம் ஐயோ போயிட போறாரு சம்பாதி கூட்டியிருந்தாரு எனக்கு வைதவியம் வந்துட போறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பாவத்தை அழகா நெசை ஏற்பாடு பண்ணியாச்சு உடனே ரெடி பண்றா அக்னி கொண்டு வாடாரு ஸ்மசானத்து கொண்டு போனும் போது பூமிக்கு தீ ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டா தீர்மானம் ஆயிடுச்சு செட்டி அக்னி செட்டி கொண்டு வச்சாச்சு இதெல்லாம் நேரத்தையும் பெருமாள் நினைக்க வேண்டாமா தெரியாதுவா அசீதர கதை இணையம் இதெல்லாம் நினைச்சதுதான் அசீதர கதை தேசிய தாக்கல் கரணங்கள் இந்திரியங்கள் ஒருந்தி செதறி போறதுக்கும் என்ன பராக்கிரமர் சொல்ற சொல்ற பெருமாள் நினைக்கணும் அது அந்திய விஷயம் நினைக்கணும். உபாசனம் பண்றவருக்கு பக்தி யோகம் பண்றவருக்கு கண்டிப்பா போகணும். மனதிலிருந்து பெருமாள் நினைக்கணும் அப்பதான் மோட்சம் வரும் அவனுக்கு. பிரபஞ்சது வேண்டான்ட்டார் ரகவராஜ பெருமாள் ரொம்ப சௌக்கியமாக சரணாகிதான் தத்துவம் நம்ம தான் பெருமாள் தான் ஸ்ரீ லட்சுமி சேர்ந்த சீப்பதி தான் உபாயம் அவன் தான் உபயோகம் ரெண்டு வந்தான். அதனால அந்த பிரதி வேண்டாம்னு சொல்லுது ஆனால் முக்கியவர்கள் முழுவதும் வேணும் வராக குருநாத் கிருபையா சொன்னார். வராக குருநாத் அவன் சுவாமி பிரபலமானது மனதில் வழியில் இருக்கான், எங்க நடிக்க போறான் அப்படின்னு பூமி தேவி கேட்டாலும் பூமி தேவிக்கு பகவான் சொல்றார் இதே மனதில் ரெண்டு ஸ்லோகம் வராக கிரம ஸ்லோகம் ரகசியத்தை சேர்த்துக்க ரகசிய சிகாமணினே பண்ணார். ரகசியத்தை ரெண்டு ஸ்லோகத்தை வச்சு பெரிய கிரந்தமாக பேசுகிறேன். ரெண்டு ஸ்லோகம் தான் வராக குருநாள் பூமி தேவிக்கு சொல்றார். இதே மனதில் சரி இரேயதிவன் அவருக்கு இந்த மரண சமயத்துல என்ன நினைக்கணும் நேதம் வேண்டாம். ஏற்கனவே என்ன நினைச்சு பக்தனா இருந்தவர் சிதே மனசு சுஸ்வச்சே மனசு மன திருகாத்திரமா இருக்கும் போது இந்திரிய திருகாத்திரமா இருக்கும் போது சரியில் நல்லா இருக்கும் போது எந்த மனுஷன் என்ன நினைச்சு பவர்த்தி பண்ணி என்னைய நினைச்சு சிவராகி பண்ணாலும் மரண சமயத்துல தாது சாமியே ஸ்திதே கபவாத ஸ்ரேஷ்மங்கள சொல்லுவா. உடம்புல தாதுக்கள் வைத்தியர்களை சொல்லுவா. ஒவ்வொரு அளவு உண்டு. இது மரண சமயத்துல எல்லாம் ஒரே அளவா வந்துடும். ஒரே அளவா என்ன மரணம் வந்துட்டு இந்த தாதுவாத பெற்ற தாதுக்கள்லாம் ஒவ்வொன்றும் அளவில் இருக்கணும். அதிகமா இருக்க கூடாது. ஒன்னு குறைவா ஒன்று அதிகமான அளவு இருக்கு. இது சரிசமமா வந்துட்டு தான் மரணம் வந்துட்டு நடக்கும். தாது அப்படி அப்ப கூட என்ன பண்றான் இயற்கை நன்னா இருக்கும் போது என்ன நினைச்சானே பகவான் சொல்றார் ஸ்மர்த்தா எனக்கு சொல்ல முடியாது, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்ப இயற்கை நன்னா இருக்கும் போது என்னையே நினைச்சவன் என்னையே யார் தெரியுமா விஸ்வரூபம் நிகழ்ப்பூடு வியாபிச்சிருக்க விஸ்வம் விஷ்ணு என்னை யார் நினைக்கிறானோ பெருவாதவன் நாடு பெருமாள் பிறக்கிறாரா பெருக்கிற பெருமானா பெருமாள் ஒன்று பண்ணப்பட்டவார். பெருமாள் எப்ப பிறந்த தாய் தேவன் யாரு சொல்ல முடியாது. அனாதி நேரம் தேர்வெடுக்கும் அப்படிப்பட்டவன் நன்மா வீழ்ச்சியை பண்ணிட்டான். பக்தி பண்டிகை நல்ல உயர்ந்த பக்தன் மான முறையில் என்ன நினைக்க முடியல கவலை இல்லை என்ற பெருமாள் சதஸ்தம் பிரியமானந்தம் இந்த தாது சாமிங்கெல்லாம் வந்த போது கொஞ்சம் ஆயிடு மரம் ஆக போறான் கட்டியா போச்சு உடம்புலாம் பானை இருக்கிற சந்தேகப்பட்டு பார்க்க கட்டியா போச்சு சுவாமி தான் உடம்புக்கு கட்டவா நீட்டு சென்று சலகம் சலகமே இல்லை. பெருவா சொல்ல அந்த திசையில அகரம் சுவாராமி பக்தம் அந்த மரண திசையில அவன் நினைக்கிறது நான் நினைக்கிறேன் அல்வாசம் அருள் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே நிரந்தரமா நினைக்கணும் பகவான் நீ நினைக்கணும்ட்ட இதுதான் வராகரம ஸ்லோகம். அகரம் சுவாராமி மத்பத்தம் நயாமி பரமாங்கதி அதனால இதெல்லாம் கேட்ட வாசத்தினாலே இதெல்லாம் நல்லது ஏற்படும். குலசேகரா சொல்றாரு இதே சீனிவாசன் பத்தி தான் சொல்றாரு. அவர் எங்கேயும் கேரள தேசத்தில் அவதரிச்சவர் ரங்கநாத பக்தர் சீனிவாசன் கிட்ட மகாபக்தர் ஒரு பதவியாக சீனிவாசன் திருமலையில போகாத போயிடுமே அங்க இருந்தா போருமே கோனேரி வேங்கடத்தில் கோனேரி வாழும் குருகாத்திருப்பேனி திருவேங்கடத்தில் எத்தனையோ போட்டு குளம் கொட்டையெல்லாம் இருக்கு அங்க சின்ன சின்ன குருவிலாம் இருக்கு. அந்த மாதிரி குருவி எவ்வளவு பாக்கியம் எனக்கு நான் குருவா திருமலையில திருவேங்கடவன் பாதத்துல கடாட்சத்துல ஒரு ஏரியில குருவியா பிறக்க மாட்டேன் ஆரம்பிக்கிறார். சுனையில் மீனாய் பிறத்தேன் மலையில அங்க சுனை இருக்கு அந்த சுனையில பிறக்க மாட்டேன் மீனா இருந்தா போறோம் பொன் வெட்டில் பிடித்து இல்லைன்னா பாக்கியம் இருந்தா பொன் வெட்டில் பிடித்து பெருமாளுக்கு பொன் விட்டதால் அங்கே பார்த்து சமர்ப்பிக்க பாக்கியமாக கிடைக்காதா எனக்கு திருவேங்கடவனுக்கு செண்பகமாய் செண்பக பூக்கள் செண்பக மரங்கள் என்று ஒரு மரமா பிறந்தாலும் போறோம் செம்பகமாய் நிற்கும் அதுவே வேணாம் அதுவா சேதனம் கண்ணு கட்ட கம்பம் ஒரு கம்பம் மாதிரி அச்சேதனமாக கூட இருக்க மாட்டேன் குலசேகர ஆரம்பித்து சொல்லிட்டு வரோம். கோனேரி வாழ் குருகாய் பிறப்பேனே குருவியா குளம் போட்டியில பிறக்க மாட்டானா சுனையாய் சுனையில மீனா பிறக்க மாட்டானா அத்தையனாக ஒரு பொன் வெட்டை பற்றி ஒரு அஜ்ய பார்த்து எங்கேயாவது ஒரு நாள் சமர்ப்பிக்க மாட்டானா செண்பக மரமாக இருக்க மாட்டானா ஒரு கல் கம்பம் கல் கம்பம் தம்பகமாக இருந்தாலே போடுவேன் ஒரு கடாட்சப்பட்டா போறா திருவேங்கட மலையில பொற்கோடாகும் அதெல்லாம் வேண்டாம். பொன்னாலே பெருமாளுக்கு கோட வச்சிருப்பா எல்லாம் பொன் தானே அவர் என்ன பொருள் அந்த வாசப்படி அங்க பொற்கோடா பாகவதாக என்னை மெரிச்சிட்டு போவாளே அந்த பாட்டு கிடைக்காதா கலங்களாராய் காத்து ஆறாய் பிறக்க மாட்டான் காணாராய் நெறியாய் கிடக்கும் படியாய் படிவிட்டு எல்லாம் மெரிச்சிட்டு போவார். நான் சேதரமா கூட வாங்க படியா இருந்தா அவனை பார்த்துட்டே இருப்பேன், அந்த பாக்கியம் கிடைக்காதா? பொன்மலை அதுதான் திருமலையில் ஏதாவது கயல் கட்ட மண்ணு பொது பூச்சி இருந்தா போறோம் சொல்லி ஆடி வைக்கிறாரு. இப்படி அதான் அசிதர கருணேஸ்வின் அசிதர கருணேஸ்வின் அஸ்வகக்ஷதஸ்வாச விருத்தம் மூச்சு எல்லாம் நன்னா இருக்கும் போதே இந்துக்கு நன்னா இருக்கும் போதே பகுதி கவன யோகிய திருமலைக்கு வரக்கூடிய சக்தி இருக்கும் போதே வாசமாதேயம் அங்க வந்து இருக்க மாட்டான் வாசம் பண்ண மாட்டான். கேத்த விசேஷம் விஷகிழி கடக்கே மேல ஏற முடியா கீழே இருந்துட்டு போறேன் என் செய்ய சுப்பட்டி குதிர்தம் அதே மதுமதன தயே ஐக்கிய மொழிய பத்னியான தயே அவர்தான காமிச்சார் மூக்ஷு வை சரணமகம் பிரபத்தியன் ஹரிகிரிவன் அவனை பத்தி பிரபந்தி பண்ணக்கூடிய ஸ்லோக வேதம் வாரதாரா விசேஷி அங்கங்கே நெருவீழ்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் திருவள்ளி நான் இருக்கக்கூடாதா தாழ்வரையெல்லாம் இருக்கக்கூடாதான் 31வது கூட 32வது ஸ்லோகம் கவிதித நிஜயோக க்ஷேமம் ஆத்மானவைக்கியம் குணவரை தம்மாம் குப்து காமாதயேத்வம் பரவதி சதுரைஸ்தே விப்ரவைஹி சீரிவாதே பகுமதி வனபாஜாம் விந்ததி ஸ்ரீதரன்யோஹோ அவிதித நிஜயோக க்ஷேமம் எது ஆத்மாவுக்கு எது க்ஷேமம்னு எனக்கு தெரியல. யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் வகாமிகம் சொல்றார் பகவான். ஒரு யோகம் மட்டும் இருந்தா போறாது க்ஷேமம் மட்டும் இருந்தா போறாது எப்படிப்பா யோகக்ஷேமம் அப்படின்னு கேட்பா வார்த்தையில அர்த்தம் என்ன? நமக்கு வராத வரக்கூடாது ஒன்று வந்ததுன்னா அது யோகம். அது போயிட்டு என்ன பண்றது போட்டி சொல்லாமா உடனே போய் சுத்தலாம் அது என்ன பண்ணு அது காப்பாத்தி ரட்சிச்சு அது நிறைய இருக்குது க்ஷேமம் அவிதித நிஜ யோக க்ஷேமம் இந்த யோகம் க்ஷேமம் பெருமாள் சேர்றது இது காப்பாத்துக்கிறது கிடையாது. ஜீவாத்ம பரமாத்ம சுரூபத்தை நான் விசாரிக்கிறேன். ஆத்ம அனபக்கியம் இது கல்வி நல்ல குணங்களா எங்கிட்டு இருக்கா அபராத சக்கரவர்த்தி சொன்னார்கள் குணலவரையிடம்மா குணத்துல ஒரு துளி குணம் கூட கிடையாது. பரவதி சதுரைஸ்தே பகவான் சர்வ சமர்த்தன் விப்ரமைகி பல லீலைகளை பண்றான் சீனிவாசன் அவனை அலையத்துக்கு தயாதேவி ஒத்தாசை பண்றான் விராட்டி வசதி ஒத்தாசை கூட அடிக்கடி அனுபவிக்கிறோம். விராட்டி பெருமாட அடைக்கிறது ஒத்தாசை பண்றார் விராட்டி பூதேவி உத்தாசம் பண்றார் பெருமாள் எப்படியும் மயக்கிறார் அள்ளி மலர் மாதர் போக மயக்குகள் எப்படியோ அவன் எப்படி வைசீகரிக்க பண்றதோ பணிபுரார் அந்த சமயத்தை ஏமாத்தி நம்மளை அடைய வைக்கிறார். நீதனையன் நிறை ஒன்று விலையன் குணலவர் ரஹிதம் ஆழ்வார்கள் அகவஸ்தபராத சக்கரவர்த்தி குணலவர் ரஹிதம் மாம் நீதனையன் நிறை ஒன்று விலையன் யோகக்ஷேமம் எங்கிட்ட இல்லையே அபூர்வார்த்த லாபம் ஒன்னு அடையத்துக்கு வேண்டிய லாபம் க்ஷேமம் அதை நிறைவேறிக்க வேண்டிய க்ஷேமம் இதெல்லாம் இல்லை. இப்படி எத்தனையோ தேவிகள் இருக்கும் போது தயாதேவிக்கு இடம் யார் கிடையாது. ரொம்ப தய பண்ணி தய பண்ணி நம்மளுக்காக ஆசைத்துவாக காப்பாற்றுறதுக்கு பெரியமான எப்பயோ பண்ணி பண்றதுனால இவா பண்றதா பண்ற வசதியா பண்றா ஸ்ரீதேவி பூதேவி பண்றா எத்தனையோ பத்திரிகள் கோதாதேவி மலையாள நாச்சியார் எத்தனை பெண்கள் கோவில்கள் அது போக நரகாசுரனுடைய சிறை வச்சிருந்தாங்க அத்தனை பெண்களையும் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார். கோபிகள் எல்லாம் கேட்க வேண்டாம் மகிஷிகள் வேற பட்ட மகிழ் 8 பேர் இப்படி பேர் எத்தனை கணக்கு பண்ணா 16000 ஆண்டு அவர்களுக்கு ஆட்சியார் திருமணம் 16000 தேவி மகன் பார்த்திருப்ப சங்கத்தை பார்த்து கேட்க பெருமாள் சங்கத்தை பூஜை வாயில வச்சிருந்து ஆண்டாள் ஆசை பெருமாள் கல்யாணம் பண்ணணும் நான் என்ன பண்றது எத்தனை பேர் பத்திரிகள் அவன் பெருமாள் திருவலகத்தை சிவைக்க முடியும் சங்க பார்க்கார் எப்ப பார்த்தாலும் வாயில வச்சிருக்காரு பெருமாள் பெருமாள் திருவசர பானம் எப்படிதோ உங்களுக்குதான் தெரியும் செங்கலையா 16000 வரும் தேவி மகள் பார்த்திருப்ப பெருமாள் அகர பானம் பண்ண நினைக்கிறார் பத்திரிகள் அவதார பத்திரிகள் சீர்கோதி தேவிகள் இன்னும் லோகத்துக்கு கோபியர்கள் 16000 பத்திரிகள் எத்தனை பேருக்கும் மாளிகை கட்டி எழுந்தார் துவாரகையில, ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணாமல் இருக்க அப்படி அனுபவிக்கும் போது பாகவதம் இருந்த பரிதாராம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மது வாயில் கொண்டால் போல் தேனை சாப்பிட்டா விடுவானா தேனை நக்கிடுவோம் சொல்லலையோ நக்கிட்டே இருப்பான் தேனாய் கையை நக்கிட்டேருவோம். அது மாதிரி சங்கத்தை பெருமாள் வாயில் வச்ச உடனே அதை விடுறதுக்கு வந்து இல்லை சங்குக்கு அவர் ஊதினா கூட அப்படியே வாயில் சங்கு அந்த வழக்க பராம வராதா அப்படி அனுபவிக்க ஆண்டார். பதினாறாம் ஆயிரவர் தேவிமாக வாத்திருப்பன் மதுவாயில் கொண்டால் போல் மாதவன் தன் வாய முதல் மாதவன் லக்ஷ்மி பிராட்டி பராம விட மாட்டாளா மாதவன் லக்ஷ்மி லக்ஷ்மிநாதன் இவனை சங்கர சங்கதவனாகிய மாதவன் அவனுடைய வாயில் இருக்க சங்கிருக்கே சங்கே மற்றவாள் என்ன பண்ணுவார் சிகிதமாக மாட்டாளா பொதுவாக ஒன்பதனை புக்கு அப்ப கேப் ஓடு நீ கொஞ்ச நாள் வாயில் வச்சுக்கோ ஒவ்வொருத்தா வந்து பெருமாள் ஆதரத்தை பாலம் கொண்டு போறேன் இடம் கொடியா நீ விட மாட்டேன்றியே பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்ட கால் நீயே அனுபவிச்சிருந்தீங்க அதரமானத்தை சிதர் யாரோ பொறாமப்பட மாட்டாளோ பார்த்தோம்னா செல்வப்பெருன் செங்கு அதனால எங்கே அப்படி தயாதேவி என்ன பண்றாங்க ஸ்ரீதேவி பூஜை இத்தனை தேவிகளும் ஜீவனுக்காக பாடுபடுத்தி பெருமானில் அடைகிறாள் நீ ரொம்ப பண்ற தயவு ஜாஸ்தி மற்றவர்களால குணங்கள் ரொம்ப அதிகம் அதனால அவாறும் கொண்டாடுறா பொறாமப்படுறதில்ல சங்கர யான மாதிரி பொறாமப்படுறதில்ல தயாதேவி குணத்தை பார்த்து இவா சந்தோஷப்படுற ஸ்ரீதரணியோ ஸ்ரீதேவி என்ன தரணி என்ன பூமி தேவி என்ன அவள்தான் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் சில பத்திகள் இருக்காரு பெருமாள் கிரகஸ்தான் பிரம்மச்சாரியா என்ன புதுசா கேள்வி கேட்கலாம் ஒத்திய கல்யாணம்ண்டாலே அவன் கிரகஸ்தன் பதினேழாம் வயது வந்து அடிக்கிட்டே போரு அவர் பிரம்மச்சாரியா அவர் பிரம்மச்சாரி அவருடைய கிருஷ்ண சகஸ்திரநாமத்துல ஆனா பிரம்மச்சாரியுடைய மகம் பத்தி ஆசை இல்லாதவா பத்தியை நெருங்காதவா பத்தியை தொடாதவா ஸ்ரீட தொடாதவா ஒரு திருநாமம் இது எப்படி சுவாமியினர் பரீட்சத் உத்தராயிருப்பத்துல பரீட்சத் கறி கட்டியா ஆயிட்டான் திருவாகம் திருவடியால சொல்றார் என்ன நினைச்சு சொல்றார் நான் அங்கே பிரம்மச்சாரியா இருந்தா இந்த சிசு போயிட்டு சிசு போயிட்டு அப்ப பிரம்மச்சாரியாரு கிருஷ்ணன் வேடிக்காரு அனாதி பிரம்மச்சாரியே நமஹா அதனாலே இப்படி கொண்டாடுறார் ஸ்ரீதேவி தயாவி அவன் வந்து திருமதியில இருக்கான் நம்ம பாபத்தெல்லாம் போக்குறாள் மாயாவி பரமானந்தம் வைகுண்டிக்வா வைகுண்ட உத்தமம் சுவாமி குஷ்கரணே அபயாசகமோது மாயாவி பெருமான் ஆச்சரியமான மாயங்கள் உடையவர் மாயத்தை திறக்க முடியாது இவ்வளால அவன் அவதாரமே மாய சங்கற்பம் மாயம்னா எல்லாரும் திரும்ப போனாலும் மழையில ஏற்றுக்க அச்சாவதாரமாக பரமானந்தம் திக்வா எப்போ ஆனது குறைவே இல்லாத எடு வைகுண்டம் அதான் விட்டு வந்தா சுவாமி வைகுண்டத்தில் எப்போ நித்திய சூரியர்கள் முத்தாலாம் விஸ்வசேவன் கொண்டாடுக்காருமே அது மாதிரி உயர்ந்த இடமே கிடையாது மற்ற லோகம்னா கால் பொங்குனா வைகுண்டம் முக்கால் பொங்காச்சு அவனுக்கு என்ன பருவங்க நம்மளுக்கு வந்து இறங்கி வரா பாருங்க அவதாரம் டீ ப்ரமோஷன் பகவானுக்கு குறைவு இங்க வந்தா இருந்தா நம்ம வைகுண்டத்து வரான் மாயாவி பரமானந்தன் தித்வா வைகுண்டம் உத்தமம் எங்க வரானர் நேரம் திருமதிக்கு வரான் சுவாமி புஷ்கரணி தீரே வராகத்துடைய கஷேத்திரம் அது வராக கஷேத்திரம் அது அங்க பெருமாள் வந்து இடம் கேட்டு வந்து நின்றுறா சுவாமி புஷ்கரணி தீரே சுவாமி எங்க இடம் கூட நீ புஷ்கரணியில் இருக்க அந்த பக்கத்துல நீ இந்த பக்கத்து எனக்கு இடம் கூடும் சுவாமி புஷ்கரணி தீரே அந்த புஷ்கரணி அவ்வளவு வசதி உங்க சம்பந்தம் எனக்கு வேணும் ரமயாசகமோதே நீ பூதேவியோடு இருக்க நான் லக்ஷ்மியோட இருக்கணும் இடம் கூடும் ரமயாசகமோதே இந்த ரமாவுடைய ரூபம் லக்ஷ்மியோட ரூபம் தான் தயாதேவியம் இங்க வந்தா பாபங்கள் எல்லாம் போயிடும் மாயாவி பரமானந்த இங்க வர சுவாமி புஷ்கரணியிலே வர அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தெய்வோட நமக்காக திருமலையை சேவை சாதிக்கிறான் அந்த இடத்துல நல்ல கஷேத்திரவாசமாக எனக்கு கிடைக்காதா அவித்த யோக க்ஷேமம் ஆத்மான வைக்கியம் நான் வர முடியுமா புண்ணியம் பண்ணாதான் மலைக்கே போக முடியும் சிறுவளவில் நம்ம போலான்னு போக முடியாது பெருமாளே கூட்டுகளும் சிறுவளவில் குணநபலகி தம்மாம் கோப்துக்காம தையத்தும் வர பண்றேன் தையே நீ ரட்சிக்கிறேன் லட்சணங்கிற குணம் உங்ககிட்ட தான் முதல்ல இருக்கு. காலமாக வையேத்தம் பரவணி சதுரை பிரமையை சீனிவாது அவர் லீலா போகம் எல்லாம் கொடுக்கிறவன், பல பலவித லீலை வைப்பான், சிருஷ்டித்து சமாதங்களும் கூட அவன் லீலை. ஒரு பாபத்தை பார்த்தா விடுவான், ஆனால் தண்டதரன் அவன் லீலி தண்டதை கொடுக்கதே ஒரு லீலையை நினைச்சுட்டானா. அந்த அபாயத்தை நீ ஆபத்தை நீ நீக்கணும் தயாதேவி, நீ நீக்கினியா உன் குணத்தை பார்த்து ஸ்ரீபூதேவிடம் கொண்டாடுறான், ஏன்னா அவளுக்கு அந்த குணம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சோத்திரத்தை முடிக்கிற 33வது ஸ்லோகம். சலவித லட்சம் பக்ஷபாதானபித்யம் சகுணமது விதேயம் பிராப்ய பத்மாதராயம் மகதி குணசமாஜே பிரதிபதது யதார்க்கம் மானபூர்வம் நிலையத்துவம். அதனாலே பிரதிபதது யதார்க்கம் பாப்பனோகம் அவகாரம். நீ பெருமாள் போய் வாதாடுற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். தயாதேவி இவன் பாபம் செய்தானா பிராட்டியே கேட்கிறா, நீ கேட்க மாட்டியா? பிராட்டிக்கு ஒரு தயை ஒரு குணம், பெருமாளுக்கு ஒரு தயை குணம், அந்த தயையே ஒரு ஓபத்தை பத்தி கேட்க மாட்டேன். அபராஜதி அவ சொல்றா, ஹனுமானுக்கு எதாவது சொல்றா பிராட்டி உருவான சீதை இது சொந்தது குணத்தை பார்த்துட்டு ஹனுமான் இல்லம் துவம்சம் பண்ணி தொலைச்சுட்டுமான்னு கேட்கிற ஹனுமான். பொறுமை வேணும்பா, கருணம் ஆரியன ஒரு காரியத்தை செய்யறப்ப கருணை வேணும். அதுக்கு ஒரு பிரயாணம் ஒரு பிரமாணம் ஒண்ணு இல்ல, கோபம் தான் அதனாலே அனுமானி யார்தான் பாவம் செய்ய வேண்டும். இது பிராட்டியுடைய ஒரு சுவாவம். நகச்சென்மையின் அபராஜதி சொல்ற பெருமாளி குணம் தயைக்கு கேட்கவே வேண்டாம். பிராட்டி குணம்னா பெருமாள் இல்லையா? பெருமாள் பிராட்டி தான் முதல்ல வைக்கணும். பல வயது லட்சம் ஏன்னா அவனுக்கு எப்படி எப்படி தினம் கொடுக்கணும் ரொம்ப கிடையாதுமா. அவன் பிராட்டி ஏமாத்த கூட தினம் கொடுப்பான், அதையும் தடுத்து நிற்கிறா பிராட்டி. பல விதரண லட்சம் அவன் கேட்டா காரணம் சொல்லுவான், ஏன் தண்டனை பக்ஷபாத அரவிக்யம். பக்ஷபாதம் கிடையாது அவர் எல்லாருக்கும் மோசம் கொடுக்கணும். இவர் பாவம் பண்றான், நூற்றுக்கணக்கான பாவம், லட்சக்கணக்கான பாவம், ஆயிரக்கணக்கான பாவம், நான் தண்டனை கொடுப்பேன். நான் பக்ஷபாதம் தான் தோஷம் சொல்லுவாரு, இவன் ஒரு பக்கம் சாயலான்னு சொல்லுவாரு, ஆயிரம் தண்டனை ஆளுக்கு தான் நான் தண்டனை கொடுப்பேன். சாமர்த்தியம் உண்டு எனக்கு. பலவித லட்சம் பக்ஷபாதானபிக்யம் பிரகுணம் அவிதேயம் சௌரபிய குணம் இருக்கு, அதே சமயத்துல ஆசிரியர் பக்கத்துல எனக்கு இருக்கு. அந்த குணத்தை எடுத்துக்கேன் அப்படின்னா யாரு பத்மாசகாயம் தான் பிராட்டி, ரமாசகாயம் மகளிர் குண சமாதி மறுபடியும் குணம் இருக்கு. நீ ஏன் லட்சம் தண்டனை தரத்தை எடுத்துக்கிறேன்? உனக்கு இங்கு வசீகரம் சிவனாய் பண்ணா வசீகரம் அப்படின்னு ஆயுர்வேதம் ஞாபகப்படுத்துறாள். பிரதி வந்து யதார்க்கம் கோர்ட்ல வாதாரமா வாதாரா பெருமாள் சொல்றா பதில் சொல்றா. அப்ப எவ்வளவு சாஸ்திரம் பிரபந்தனுக்கா பாத்திரம் நீ தான் சொல்லுவீ சாஸ்திரங்கள் பாசாஸ்திரங்கள்ல அது மறந்த போச்சா உனக்கு? உனக்கு எவ்வளவு குணம் இருக்கு, அது ஒரு குணம் தான் தயை நான் வந்திருக்கேன். அந்த தயை உனக்கு இருந்து சொல்றாரு எவ்வளவு குணங்கள் பாசிக்காரன் சொல்றார். சிறப்பு குணங்கள் சொன்னார் சகசிரநாமத்துல வாதாடுறா, உனக்கு கோர்ட்ல வாதாடுற மாதிரி தயி புத்தி வதந்தி அவன் கேட்கறதுக்கெல்லாம் எதிரும் டிஃபென்ஸ் பண்றான். மானபூர்வம் தயேத்வம் எப்படி சொல்ற எப்படி சொல்றேன்னு பிரமாணம் எடுத்து வைக்கிறா. இங்க நீ சொன்ன அங்க சொன்ன கீழே சொல்ற பாண்டாவன் சொல்றேன் இருந்தா சொத்தகம் அவன் பண்றான். நான் பூதம் ஸ்ரீதேகர்மே, நான் எப்படி பாபத்தை கைக்கு தடம் கொடுக்காது இருப்பேன். அவன் கேட்கிறான் கர்மா பண்ண கர்மா அனுபவிக்காத அந்த கர்மா கழியாது அப்படி அவன் சொல்ற. கற்ப கோட்டி சத்தையிருப்பி கோட்டி ஜென்மம் கழிச்சா ஒரு பாபமாவது தொடர்ந்து இருக்கும், அதனால மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். அதனால நீ சாப்பிட்டவே சொல்றீங்க பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்றேன். நிர்வாகம் வந்து பாவம் பண்றா புண்ணியம் பண்ணுவா, கொஞ்சம் புண்ணியம் பண்ணுவா நிறைய புண்ணியம் பண்ணுவா, கொஞ்சம் பாவம் பண்றா நிறைய பாவம் பண்ணுவா. இப்படிதான் பண்ணி ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். அப்ப நான் ஆபீஸ் ரூல் படம் நடக்க வேண்டாமா? பகவானை சொல்லுங்க, நீயே சொல்லுகின்ற எவ்வளவு பாவம் காப்பாத்துன்னு கேட்டானா நான் காப்பாத்தேன்னு சொல்றீங்க. தேவானாம் தானவானான் சாமானிய வல்லைவிதம் அவன் சொல்றான். நான் பொதுவாச்சே, நானு தேவதைகளுக்கும் நான் தான், ராட்சதாவுக்கும் நான் தான், அசுரர்களுக்கும் நான் தான், பொதுவான தெய்வத்தை மாற்ற எப்படி ஒருத்த பாபத்தை பார்க்கிறாங்க? நீ பிரபன்ன ரக்ஷன் சொல்லிக்கே காஞ்சிபுரத்துல தேவபெருமான் போர்டு போட்டு பிரபன்ன ரக்ஷதான் நீ என்ன நரகத்தை விஞ்சா போடத்தீங்க போடுற நிறைய அதனாலே நீ பொதுவானவன் எத்தனை அவதாரம் எடுத்த சௌரபியத்தை காமிக்க குரங்கோட பழகின நீ யாரும் குறைஞ்சின கோபிகளோட பழகின மாட்டுகளோட பழகின என்ன ஆச்சரியம் இது? அதனாலே சர்வபூதம் சமூகம் கீதை வேறு சொல்றேன் அவதாரா ரூல்ஸ் காட்டி சமூகம் சர்வபூதம் சொன்னீங்க அப்ப சரணாகன ஒளி நீ இருக்க வேண்டிய அதனாலே காப்பாத்திரம் எப்படி காப்பாத்திரம் அடிக்கடி கோதாத்திரம் கோபம் வருது பிராட்சி பக்கம் திரும்புறான் அவன் காப்பாத்திருந்தா இந்த பக்கம் திரும்புறான் பூதேவி சொல்றான் காப்பாத்து ரெண்டு பேரும் இப்படி சொல்றங்களே பிடிக்கல நேர பார்த்துதான் பகவானுடைய பக்தன் பகவான கட்டாட்சம் நேர விழுந்து போகுது அது ஒரு ரெண்டு பெரியதான் ரொம்ப அழகா தயக்கிற பெரியாழ்வார் பிராட்டி தான் காப்பாத்துவாளா சாவதான் அபராதமனுடைய பாபனுடைய காப்பாத்து அவளா சொல்லுவாளா அழகா பெருமாள் சொல்றது பெரியாழ்வார் எடுத்து காப்பீங்க பெருமாள் சொல்லிருக்க கேளுங்க தன்னடியார்த்து தாமரையால் ஆயிரம் சிறகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்தார் செய்தாரே நன்றி செய்தார் ஒரு வார்த்தை என்பது போலும் தன்னடியார் திரத்தகத்து தாமரையால் சிறகுரைக்கு மேல் தாமரை பத்மவாசினி நிலை உள்ளவள் அவ என்ன பண்றா ஒரு சமயம் இந்த பக்தன் பாபம் பண்ணான் பெரியவாறு சொல்றான் பெரிய பெருமாள் சொல்றாளாம் தன்னடியார் உன் பக்தன் பக்தன் சொல்றியே எனது பாபம் பண்ணா அவன் காப்பாற்ற போறியேன்னு பிராட்டி சொன்னாலும் பகவான் சொல்றாராம் பகவான் சொல்றாங்க என் நடிகார் அது செய்தார் அது செய்யார் என்னுடைய பக்தா தப்பே செய்ய பண்ற எப்படி பக்தம் ஆக்ஞாச்சேதி பவத்தோகி மத் பக்தோகி வைஷ்ணவா அப்படின்னு ஏற்கனவே சொல்றேன் தப்பு பண்ண மாட்டாரு என் நடிகார் அது செய்தார் செய்கிறாரு சொல்றேன்றா பிராட்டி செய்தாரு ஒரு சரியா புரியல சரியா பார்க்கல நல்லத்தா செய்தா நீ குரலா சொல்றீ செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும் பெரியாழ்வார் கேட்க என்ன சுவாமி பிராட்டி தானே எப்படி இருப்பா பிராட்டி எடுத்து பெருமாள் அப்படி சொல்றேன் அப்படி தோன்றதான் இப்படி பெருமாள் கூட சொல்லுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றுவார் ஆனா பல விதர லட்சம் பக்ஷ பாதா நபைக்கியம் பெருகுணம் அது விதேயம் சௌரப்பென்று குணத்தாலே பெருமாளும் சொல்லுவார் பிராப்திய பத்மாசா என்ன சொல்றாரு பிராட்டி பக்கத்தை வாழ்ற அந்த குணம் இப்படி வந்து சகவாச தோஷம் பிராட்சி கூட பெருமாளுக்கு வந்துருச்சு இப்படி நிறைய நிறைய குழந்தை போது இந்த குணம் சேரல் மகளிர் குண சமாஜே யதாகம் வானபூர்வம் தயத்வாம் பிரதிபதி கோட்டில் வாதாடுற மாதிரி பெருமாண்ட வாதாடி வாதாடி பாபங்கள்லாம் போக்கிட சுத்தமாக்குறாள் யதா புஷ்ப பதாசையின் வேதங்கள்லாம் சொல்லும் எப்படி தாமரை இலையில தண்ணி தேங்காதோ பக்தனோட பாபம் தங்காது எப்படி ஒரு பஞ்ச பொசிக்கலாம் போயிடுவோம் அப்படி பாவங்கள்லாம் போயிடும் அதனால பாகவதாலே பாவம் போகாது ஏன்னா பகவானை பாவம் பண்ணாலும் மோட்சம் கொடுக்குறதுனால சில தண்டனை இங்கே கொடுத்துருவான் சில பேர் நொண்டி ஆகிறான் சில பேர் கூட ஆகிறான் பாபம் போயிடும் ஆனா மோட்சம் கொடுத்துருவாங்க பத்மாதகாயம் பிராப்த புரிவு சரி ஏன்னா பகவான் தான் எல்லாரையும் சாஸ்திரா சொல்லிருக்கானே தயாரிய வாதாரா இந்த சேதனன் சமைக்கு உரியவன் சேத்திரன்னு சொல்லி ஒழிச்சு சோகத்தை முடிக்கிற உபநியாசம் முடிகிறது 13வது ஸ்லோகம் நாளைக்கு மேலே கவிதா கல்யாண வேதாந்த உரையினா